சிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் ஆழ்கும் சூதி என்னை கடலுக்குள் கொண்டு வைக்கிறப்பு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை சாயும் சூரியனை கடலுக்குள் சுட்டினேன் இரவு தொடர்ந்திட இந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் நிலைமைக்கு உணர்வு முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு அண்ணவா உனக்கு என்னவா இல்லை அண்ணவா நீ வா விடுதலை தரவா அவசர கூடாது அனுமதி தரும் வரையில் கேட்கும் சாது இது போன்ற விஷயத்தில் உன் பேச்சு உதவாது மெல்ல இடையிலே தொடுவாயா மெல்ல உடையிலே களவாயா நான் துடிக்கை வெடிக்கை முத்தங்க தருவாயா அது போதுமா ஆசை தீருமா கண் கொண்டு காண்கின்றதே அங்கத்தில் வெட்கங்கள் எங்கெங்கு சொல்வாயா தேன் எங்கெங்கு உண்டு என்று பூ வண்டுக்கு சொல்லாதான் அது தான் தேடி உண்ணாம பேரின்பம் வராதுமா பேரின்பமா அது வேண்டுமா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை மேகம் கொண்டு வா மெத்தை கொண்டு வை நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன் மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன் காயும் சூரியனை கடலுக்குள் சுட்டி வை இரவு தொடர்ந்திட இந்திரனை காவல் வை காயும் சூரியனை கடலுக்குள் சுட்டினேன் இரவு தொடர்ந்திட இந்திரனை நம்பினேன் இன்று முதல் இரவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு இன்று முதல் இரவு நீ என் இளமைக்கு உணவு அண்ணவா உனக்கு என்னவா இல்லை அண்ணவா நீ வா என்னவா உனக்கு என்னவா இல்லை அண்ணவா